வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. மன்னன் மனம் வாடுதென்று, மங்கை தனை தேடுதென்று. காத்தே பூங்காத்தே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. மன்னன் மனம் வாடுதென்று, மங்கை தனை தேடுதென்று. காத்தே பூங்காத்தே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. தெருக்கோடி பூஜை அது நடக்கவில்லை. தேவதையை காண்பதற்கு வழியும் இல்லை. தேன்மொழியை கேட்பதற்கு வகையும் இல்லை. காதலில் வாழ்ந்த கன்னி மனம் காவலில் வாடையில் அலை மோதும் காதல் கிளி அவள் பாவம். குண்டுக்குள்ளே அலை மோதும் காதல் கிளி அவள் பாவம். காதல் கிளி அவள் பாவம். காத்தே பூங்காத்தே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. மன்னன் மனம் வாடுதென்று, மங்கை தனை தேடுதென்று. காத்தே பூங்காத்தே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. நீ காதோரம் போய் சொல்லு. நீ காதோரம் போய் சொல்லு.